ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீதரங்குமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீ அலல்மேல்மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீதொன்றுதோ புலி திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓருண்டுதானே அமையாதோசார தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமஹா. ஆஸ்திகாள் சுவாமி தேசிகனுடைய தயைய பத்தினதான அற்புதமான ஒரு கிரந்தம் தயாசதகம். இதை நாம் பெரியவாருடைய வியாக்கியானங்களை ஒட்டி அனுபவிச்சுருக்கோம். இதிகாரம் பாகவதாலுக்கு 12 ஸ்லோகங்கள் நேற்று பர்யந்தம் பிராப்தமாச்சு. அபிநிகில லோக சுரிதா சுச்சரிதா அப்படின்னு சொல்லி சஞ்சீவியது தயே மாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாபங்களுக்கெல்லாம் இவள் சஞ்சீவினியாயிருக்கா, நான் வந்து ஒரு சமுத்திரம் அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேன், லோகத்தில் உள்ள புண்ணியவான்களுடைய புண்ணியங்களை மொத்தமும் சேர்த்தாலும் அவளுடைய புண்ணியங்களை விட எனது பாபம் அவளை மேல விஞ்சி கிடக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு, இந்த பாபத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்க செய்பவள் இந்த தயாதேவி, என்னை உயிர்ப்பிப்பதனால் அந்த வேங்கடநாதன் ரொம்ப சந்துஷ்டியாரான் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே அற்புதமாக காட்டினார் சுவாமி தேசிகன். இந்த 13வது ஸ்லோகத்தில் விஷயம் என்னன்னா, எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன் சொல்றா, ஷாட் குண்யன் சொல்றா. இந்த தயா தேவியினுடைய தயையாலே எம்பெருமானே மூழ்கி போறான்னு சாதிக்கிறாங்க. ஸ்லோகம் பார்ப்போம். பகவதி தயே பவத்யா விஷகிரிநாதே சமாலுப்த துங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகசாம் மிருக்யஹ. பகவதி தயே பவத்யா, உன்னாலே ஹே பகவதியே சம்போதனமா சொல்ற எம்பெருமானுக்கு ஷாட் குண்யங்கள் உண்டு. முதலே சொன்னோம், வீரியம் சக்தி சேதஸ் இத்தியாதிகள்லாம் இருக்கு எம்பெருமானுக்கு. ஆனா தயை என்ற ஒரு குணம் அந்த ஷாட் குண்யத்தோட இல்லைன்னாக்கா அது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு பின்னாடியும் சொல்ல முன்னாடியும் சொல்லியிருக்கேன் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட பெருமாள், ஷாட் குண்யங்களை உடைய பெருமாள், இந்த தயாதேவியினுடைய தயை என்ற ஒரு கிருப்பையாலே அவனே தயையிலே மூழ்கி போனான் அப்படின்னா, எம்பெருமான் முழுகுவதாலேயே என் பாபங்களும் அவனோட சேர்ந்து முழுகிறதுன்னு சொன்னார் வியாக்கியானத்தில். அப்படி பாபமானது சமுத்திரத்தில் எப்படி ஒரு கல்லை தூக்கிப்பட்டா உள்ளப்படுமோ அதுலேயே உள்ள போறது, ஆழத்தில் சென்று விட்டது, மீண்டும் என்னை இந்த பாப கோட்டியிலே வந்து சேர்க்க முடியாததாக இருக்கிறதுன்னு சாச்சரியார். பகவதி தயே பவத்யா அப்படின்னு முதல்வர் எடுத்திருக்கார். முன்பாசுரத்திலே தன்னை உயிர்ப்பித்த தயாதேவிய சொன்னார், அப்படி எந்த விதமாக இவள் தன்னை உயிர்ப்பித்தாள் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு விதத்தை இப்பாசுரத்திலே காட்டி அருள்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பாபம் கூட்டமானது அப்படின்னா பாபம் வந்து ஒன்னா வந்து நிற்காது, ஒரு கூட்டமா வந்து தலை விரிச்சு ஆடின்றிருக்கு இந்த ஜீவாத்மா வேலை. அப்பேற்பட்ட பாபத்தை தனது தயை என்ற கிருபையினாலே அந்த தயாதேவி நல்ல குடிமூழ்கி போற அளவுக்கு முழுக அடிச்சுட்டா அதுல. அதனால புனகா அந்த பாபம் மீண்டு வரும்படியான ஒரு செய்கை நடக்காதுன்னு சொன்ன. பாபம் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு விதமான பாபங்கள் அபசாராதிகள்லாம் பண்றோம். நம்ம பகவத் அபசாரம், பாகவத அபசார, அசக்கியாபசாரம் அப்படின்னு பண்ணி நமக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக விதமான பாபங்கள் நம்மளாலே நித்தியம் நித்தியம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் அப்படின்னு திருமங்கவண்ணன் பெரிய திருமூலை சாய்க்கிற. பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன்னு அருளா சாய்ச்சார். ஆனா நம்ம எல்லாம் தெரிஞ்சே பண்றோம். சந்தியாவதரம் பண்ணலாம் பாபம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம சந்தியாவதரங்களை அனுஷ்டானம் பண்றது இல்லை. அதன் மூலமாக பகவான் நிக்கிரகத்துக்கு நம்ம ஹேத்துபூத்தராய் ஆகிவிடுகிறோம் இல்லையா. அதனாலே என்ன சொல்றேன்னா, பாபம் வந்து சுலபமா சம்பவிச்சுடுறது. அப்பேற்பட்ட பாபம் ஒரு நாள் பண்ணனா ஒரு பாபம், ஒரு மாசம் சந்தியாவதனம் பண்ணனா ஒரு மாச பாபம். இது பெரியவாளை நம்ம ஒரு நிந்தனை பண்ண அதுக்கு உண்டான பாபம். பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு யதாசக்தியை பகவத்கைங்கரியம் பண்ண முடிக்கிற கேத்து இருந்தா பண்ணாம போனா அதுக்கு உண்டான பாபம். ஆச்சார நிந்தனையாலே பாபம், பாகவதபசாரத்தாலே பாபம், எவ்வளவு வருது பாருங்க தொடர்ந்து. அதனால பாபம் வந்து ஒரு சமூகமா இருக்கு, ஒரு கூட்டமா இருக்கு, அது தலைவிரிச்சாடின் இருக்கு. எப்படா இந்த ஜீவாத்மாவை ஒரு ஹிம்சிக்கலாம்னு காத்துன்னு இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த பாப கூட்டத்தையே அவள் தயாதேவி தன் கிருப்பையாலே ஒரு சமுதத்துல கல்ல முழுகடிக்கிறவன் முழுகடிச்சுட்டா அப்படின்னு சொன்னார். அதனால பகவதி தயே பவத்யா அப்படின்னு சொன்னார். இப்ப பகவான் ஒரு சப்தம் இருக்கு, பகவான் பாதராயணகான்னு சொல்றோம். சில சமயங்கள்ல சனீஸ்வர பகவான்னு சொல்றோம். நிறைய பேருக்கு பகவான் போடுறோம். பகவான் ஜெய்மினி மகரிஷின்னு சில பேர் சொல்லுவா, வியாசர்னு சொல்லுவா, வசிஷ்டர்னு சொல்லுவா. ரொம்ப போக்கித அதிசயமா சொல்றது உண்டு. அவளை பத்தி ஒரு கௌரவ வார்த்தையா பகவான் சப்தம் இருக்கும்போது இந்த பகவான் சப்தத்தை சுலபமா கையாண்டுடுறா. ஆனா இந்த பகவதி சப்தம் இருக்க அது யாருக்கு மட்டும் இருக்குன்னா தயாதேவிக்கு மட்டும்தான் இருக்கு. அதான் சுவாமி தேசிகன் பகவதி தயே பவத்யான்னு எடுத்தார் இந்த 13 ஸ்லோகத்தை முதல் வரையில. அவளுக்கு மட்டுமே உண்டான வழக்காய் இருக்கு, எம்பெருமான் அவள் இட்ட வழக்காய் இருக்கான். திருவானை நின் திருவானை கண்டான்னு சுவாமி நம்மாழ்வார் இதுல வந்து திருவாய்மொழியில சாதிச்சார். அதே மாதிரி எம்பெருமானுடைய சொரூபம் நமக்கு கண்ணுக்கு தெரியனா முதல்ல திருவினுடைய ரூபமானது பிராட்டி ரூபம் கண்ணுக்கு தெரிய வேண்டும். திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழு மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்களறம் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்றுன்னு சொல்லும்படியாக பேயாழ்வார் பாசுரம் 3 திருவந்தாதியிலே இது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னார். திருவினுடைய அருளாலே அம்பெருமான் திருமேனி காண கிடைக்க பெற்றேன்னு அர்த்தம். அப்போ பகவான் சப்தம் சாதாரணமா எல்லாருக்கும் உபயோகப்படுத்த, பகவதி சப்தமானது ஏகரூபமாக இந்த பகவதிக்கு தயாதேவிக்கே இருக்கு. பெருமாள் அவளிட்ட வழக்காயிருக்கான், அவளுக்கு ஆளுகைக்கு உட்பட்டவனாயிருக்கான்னு காட்டுற. பவத்யான்னு ஒரு பதம் போட்டுக்கிறாங்க. பவத்யானா ஒரு கௌரவ வார்த்தை, பகுவச்சனமா அழைக்கிறது எல்லாரையும். பவத்யா நீங்கள் தயாதேவியானவளுடைய குணங்கள், அதனாலே எனக்கு அனுகிரகம், உங்களுடைய அனுகிரகத்தாலே நான் இன்னைக்கு ஒரு சுகிருதியை கீர்த்தி அடைந்தேன்னு சொல்ற மாதிரி கௌரவ வாசகம் பவத்யான்னு சொல்லியிருக்கார் அந்த இடத்துல. அடுத்தது விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கே அப்படின்னு. விஷகிரிநாதன் இந்த கிரிகுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடியவன், நாதனா இருக்கக்கூடியவன், தலைவனா இருக்கக்கூடியவன், 7 மலைகளுக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடியவன், அவன் எங்க இருக்கான்னா திருமலைகளே நித்தியவாசம் பண்ணுகிறான். மலையே திருவுடம்போன்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட மலையிலேயும் அவன் சரீரமா இருந்தாலும் அதனுள்ளே திருமூர்த்தியாய் கலியுக கண்ணனாய் இருந்து எம்பெருமான் கண்ணன் அடியினயமக்கு காட்டும் பெற்பு கடுவினயர் இருவினையும் கடியம்பெற்பு திண்ணமது வீடன்ன திகழும்பெற்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்தவர்ப்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெப்பு பொன்னிலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு இவ்விண்ணவரும் அன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பென விளங்கும் வேத வெப்பே பாபத்தை போக்கக்கூடியதான ஒரு மலையாக இந்த வேங்கடநாதன் வாசம் செய்கின்ற திருமலையானது இருக்கு. அப்பேற்பட்ட திருமலையிலே எம்பெருமான் கலியுக கண்ணனாய் வரதனாய் எல்லோருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணும்படியான ஸ்திதியிலே தான் வசித்து எல்லோரையும் ஆகர்ஷித்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். அத விஷகிரிநாதே சமாலுப்தே துங்கே அப்படின்னு சாய்த்திரு. அதாவது தயாதேவியினுடைய பரிபூர்ண தயை குணத்திலே அவனே முழுகி போறானா வேக்காந்த பெரியவாசாகிறார். அவனே முழுகும் போது நம்மள மாதிரி அற்பமான ஜீவாத்மாக்களோட ஸ்திதி என்ன அப்படின்னு பார்க்கணும். பழையகாலத்திலே லோகத்தை திருவையத்திலே இருத்தி புனகா உண்டு உமிழ்ந்தும் கிடந்து விடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்டகோலத்திற்கு வீட்டிருந்தும் மனங்கூடியும்னு ஆழ்வார் சாதிச்சார். அப்ப பெருமாள் எல்லாத்தையும் நடத்தி போறான். அப்பேற்பட்ட பெருமாள் மகாவராகனாயும் திருவிக்ரமனாயும் வளர்ந்த பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளே தயையினுடைய தேவியினுடைய குணத்திலே மூழ்கி போறான். ஒரு சாகரத்தை முழுகும்படியா ஆகிடுறான். அவனே முழுகினானா நம்மளாம் எங்க போறது இல்லையா? அதனாலே நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு அணுவை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா அந்த தயாதேவி ஒரு சாகரத்தை முழுகுவது அது ஒன்றும் விந்தையான விஷயம் இல்லை. இது இயற்கையா போயிடுது. சமாலுக்தே துங்கே அப்படின்னு சாச்சது. அப்ரதிக அப்ரதிகம ஜனானாம் ஜனானாம் அடுத்தவர் எடுத்தார். ஒரு பெரிய கல் இருக்கு சுவாமி, அதை தூக்கி சமுதிரத்தையோ ஒரு கூப்பத்திலையோ கணத்திலையோ போடும்போது நிமக்னா அது மூழ்கி வந்து தண்ணிக்கு அடிபாகத்துக்கு போய் சேர்ந்துடும். அது வந்து தூக்கி யாரால முடியாது. தீர்த்த வத்தினாதான் அது அந்த வஸ்து கண்ணுக்கு தெரியும். அப்படியானது உடைய கடலிலே ஒரு ஒரு கல்லு முழுகும்படியா இருக்க ஸ்திதியிலே எனது பாபமானது தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே அது கடலோட அதர்பாகத்துக்கு அடியில போயிடுது இல்லையா? அது மேல மிதந்து வர்றதுக்கு உண்டான வசதி இல்லை. ஏன்னா இவருடைய அனுகிரகமானது அந்த பாபத்தினுடைய வீரியத்தை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட பெருமாளே அதுல வந்து நிமக்னகா முழுகிற அளவுக்கு ஆயிட்டான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம சின்ன வஸ்துவும் அது கூட முழுகி போறதுதான் இயற்கையான விஷயம். ஒரு கடலே கல்லிருந்தால் முழுகுமா போல எனது பாபம் அனைத்தும் தயாதேவியினுடைய அந்த அனுகிரகத்தினுடைய அனுகிரகமாகிய சாகரத்திலே முழுகி போச்சு. அப்பிரதிகம ஜனானாம் ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதகதாகாம் மிருக்யான்னு சொன்னார். அப்படின்னா ஒரு கை கொடுக்கணும். எப்படின்னா இந்த ஜீவன் ரட்சிப்பதற்கு ஒரு காக்கும் கரம் இருக்கா இல்லையா? லீலாசுகர் என்ன பண்ணார்? தப்புகள் பண்ணார், ஸ்திரீ பக்கத்திலேயே போயிட்டு இருந்தார். அவருக்கு காலகட்டத்தில் கடைசி காலத்தில் வந்து தன்னுடைய கண்ணையே குருடன் ஆக்கிட்டேன்னு சொல்லுவா. அப்பேற்பட்டவர் கிருஷ்ண பக்தியிலே திளைத்தார். இனிமே உயிர் வாழ்வதற்கு எனக்கு எந்த கேதுவும் இல்லைன்னு உயிரை மாச்சிக்க தடுமாறுன்னு போய் குழியில விழ போனார். அந்த குழியில விழுந்தவரை ஒரு கை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டான் மேல. ஒரு கை கொடுக்கும் கையா தூக்கி கிருஷ்ணன் தூக்கி விட்டாரான் குழியிலேருந்து. அப்புறம்தான் அந்த கிரந்தத்தை அவர் எழுதினர். கிருஷ்ண கிரந்தத்தை எழுதினர். ஆவாரார் துணையன்று அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிரிவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் அப்படின்னு பெருமாள் வந்து என்னை ரட்சிச்சான். வந்தவன் சங்க சக்கரதாரியாயிருந்தான்னு சுவாமி நம்மாழ்வார் காட்டுறார் திருவாய்மொழியிலே. ஆவாரார் துணையன்று அலநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் இந்த பெரிய மரக்கலத்தை ரட்சிப்பதற்குண்டான வஸ்து யாரும் இல்லை, எனக்கு துணை இல்லை. நாவாயினா ஒரு கப்பல்னு அர்த்தம். அப்படி இருக்கு இந்த ஜீவாத்மா சம்சார சாகரத்தை முழுகின்னு இருக்கு. இதை ரட்சிப்பதற்கு யாரும் இல்ல சுவாமின்னு சொல்லும் போது சங்கதக்கரது ஹரியாய் வந்து எம்பெருமான ரட்சித்தான். தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் அடியேனொடும் ஆனானேன்னு என்னோட சேர்ந்து பெருமாள் வந்தான் சுவாமி அப்படின்ற. அதனாலே ஒரு கை கொடுக்கும் தெய்வமாக அஸ்தாலம்போ பதாகசாம் மிருக்யான்னு சொன்ன சுவாமி தரிசனம். அதாவது தயை என்ற வெள்ளத்திலே ஒரு காட்டாற்று வெள்ளம், அந்த மலையை தாண்டி தயை வெள்ளம் இருக்கு. எம்பெருமானை தாண்டி மேலே எத்தனையோ அடி அடிச்சிடும் போகும்போது எம்பெருமானே அதை முழுகிறான். எம்பெருமான் திருவுள்ளத்தை நாம் செய்கின்ற பாவங்களானது பெருமாள் கணக்கு பண்ணி வச்சிருக்கார். இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு பெருமாள் யோசிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, பெருமாளே மூழ்கி போன போது எம்பெருமான் திருவுள்ளத்திலே நம்மால் செய்யப்பட்ட பாபங்கள் அவன் கணக்கிலிருந்தும் அது கரைந்து போகிறதுன்னு சாய்கிற வியாக்கியானத்துல பெரியவா இந்த இடத்துல. அவன் திருவுள்ளத்திலே நம்மால் செய்யப்பட்ட பாபங்களும் மூழ்கடித்து விட்டன தயை என்ற சாகரத்திலேயேனார். எப்படி நம்ம ஒரு பிரம்மோத்சவ காலத்தை பெருமாள் அந்த பத்தாவது தினத்துல தீர்த்தவாரி கண்டருளி அவ்விரத ஸ்நானம் பண்றாளோ, அப்ப நம்மளும் அந்த பெருமாள் தீர்த்தவாரி செவிக்கும் போது பெருமாளுடைய நீராட்டம், அவன் நீராட்டத்தும் போது நம்மளும் அந்த புண்ணிய தீர்த்தத்திலே அமுங்கி முழுகுது தீர்த்தமாடும் போது அவனுடைய திருவடியோட அந்த ஸ்பரிசத்தால் எம்பெருமான் திருமணி மொத்தம் முழுகி தீர்த்த பெற தீர்த்தத்தை முழுகி எடுக்கும் போது எல்லா கைங்க பெறவும் தீர்த்தமாடுவா இல்லையா. வரதன் குளத்துல பாத்துக்கலாம், திருவேந்தபுரத்துல பாத்துக்கலாம், எத்தனையோ திவ்ய தேசங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம். அப்போ அந்த தீர்த்தவாரி சமயத்திலேயும் நம்மளும் அவனோட சேர்ந்து முழுக வந்து ஒரு பாவனமான விஷயம் நடக்கிறதுனா ரொம்ப புண்ணியமான விஷயம் நடக்கிறது. எம்பெருமானுடைய சரீரத்தினுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரத்தின் அனுகிரகத்தாலேயே நம் பாபமும் அந்த தீர்த்தத்திலே பட்டு நசிந்து போகிறது. அதனாலேதான் அந்த ஆபரதஸ்தானத்தை பெரியவா விடவே மாட்டான், காத்திருந்து தீர்த்தாம ஓடுவான் நம் பாபம் தொலையும் சொல்லிட்டு. அத மாதிரி எதனாலே தயை என்ற குணத்தினாலே எம்பெருமான் நமக்கோசம் அதெல்லாம் அனுகிரகம் பண்றான். தயை என்ற குணமானது இங்க தயா தேவியாக சுவாமி தேசிகனாலே காட்டப்படுகிறது. தீர்த்தவாரியில நாம் அனைவரும் எம்பெருமானம் சேர்ந்து தீர்த்தம் ஆடும்போது நம் பாவம் மொத்தமும் தொலைகிறது அப்படின்னு சொல்றார். அதாவது ரிஷியினுடைய ஒரு ரிஷியினுடைய கோபம் என்ன பண்ணிட்டுனா சகரபுத்திரால சாம்பலாக்கிண்டு போச்சு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் சாய்க்கிற என்னுடைய மொத்த பாபத்தையும் மூழ்கடித்து விட்டது அப்படின்னு. ஒரு நெருப்பு கட்டிய தூக்கி புல்லே கிடையாது, அந்த இடத்துல ஒரு நெருப்பு பிளம்பு போட்டாக்கா அது என்ன பண்ணும், காலதேசத்துல என்ன பண்ணும்னா அதுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு வஸ்து இருந்தா புடிச்சு நெறியும், ஒரு காஞ்ச புல் இருந்தா புடிச்சு நெறியும். அப்படி இல்லாம வெளியுமே நெருப்பு மட்டும்தான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அதுவே அணைஞ்சு போயிடும், சாந்தமாயிடும் இல்லையா. அதே போல என்ன ஆச்சுனாக்கா இந்த பாபம் வந்து அந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே வர முடியாதபடியாக இந்த தயா பிராட்டியினுடைய அனுகிரகமானது இருக்கு, அதனால என் பாபமும் நசிந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி சுவாமி தேசியனுடைய பாபங்கள், அதாவது ஜீவாத்மான்னு எடுத்துக்கணும், அவர் தன் நைச்சான சந்தனமா சாய்ச்சிக்கிறார், நசியறது தயாதேவின் அனுகிரகத்தால் என்பதை ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பாத்திரத்திலே காட்டர். பகவதி தயே பவத்யா விஷகரிநாதே சமாலுப்தே துங்கே அப்ரதிகம ஜனானம் ஹஸ்தாலம்போ பதாகசாம் மிருகான்னு சாதிச்சு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான விஷயத்தை காட்டுற. விஷகிரிநாதன் உயர்ந்த மலையில் இருப்பவன் கூட தயாதேவியினுடைய தயா சாகரத்தை மூழ்கி போறதுனாலே என்னுடைய பாபமும் அவனோடைய சேர்ந்து போயிடுத்து, அதனாலே நான் சுத்தமானேன், நான் என்னை சுத்தப்படுத்துவதற்கு தயாதேவியினுடைய தயா சாகரமே காரணம், அவளுடைய திருவுள்ளமே காரணம் சொல்லி இந்த பாசுரத்துல காட்டறடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.